الحمد لله رب العالمين، والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين نبينا محمد وعلى آله وأصحابه ومن تبعهم بإحسان إلى يوم الدين. السلام عليكم ورحمة الله وبركاته، وأهلا وسهلا ومرحبا بكم أحبتي في الله في حلقة جديدة من حلقات برنامجي وعسى أن. من البشائر الجميلة التي يسر بها قلب كل امرئ مسلم ما تحقق بحمد الله تعالى أو ما يتحقق بحمد الله وفضله ومنته، نسأل الله أن يرزقنا وإياكم التوفيق والثبات والإخلاص بعد كل حلقة من حلقات هذا البرنامج من أعداد الذين يدخلون في دين الله تعالى. وما كان هذا الأمر ليتم لولا توفيق الله سبحانه وتعالى أولا وأخيرا، ثم جهودكم الخيرة جزاكم الله خير ومثابرتكم وحرصكم على نشر هذه الحلقة ويعني دعوة من تحت أيديكم. ومن باب يعني عاجل بشرى المؤمن نزف لكم بشرى جميلة الإخوة ذكروها، وهي خلال الحلقة الماضية فقط في خلال الأسبوع وهذا إلى البارحة أسلم بعد الحلقة الماضية 163 شخص بين رجل وامرأة من جنسيات مختلفة، نسأل الله سبحانه وتعالى أن يثبتهم على دينه وأن ينفع بهم الإسلام والمسلمين. وأدعو الله سبحانه وتعالى وأسأله أن يجزي كل من سعى في مثل هذه البرامج الطيبة النيل المباركة. وهذه عاجل بشرى للدعاة الأفاضل الأكارم، للإخوة الأفاضل الأكارم أيضا من هذا الطاقم الجميل الفني في هذه القناة الطيبة المباركة، ومن إداريين وكل من يعمل في هذه القناة، هذه بشرى لهم جميلة. وقد قال النبي صلى الله عليه وسلم: لأن يهدي الله بك رجلا واحدا خير لك من حمر النعم. فما بالك بأعداد كبيرة جدا من الناس تدخل في دين الله تعالى، ثم هؤلاء الناس يعني كل واحد منهم لو أسلم زوجته أو زوجه وأبنائه وأهله، فماذا سيكون يعني المحصلة النهائية أو العدد النهائي؟ سيكون كبير بإذن الله تعالى. فنسأل الله سبحانه وتعالى أن يوفقنا وإياكم لكل عمل يرضيه ويقربنا من وجهه، إنه ولي ذلك والقادر عليه. لا يعني أنسى أحبتي في الله أن نضاعف الجهود جميعا، وأن تتكاتف الجهود جميعا في نشر مثل هذه الحلقات والحرص على الدعوة سبحانه وتعالى. وهذا فضل الله علينا أن أصبحت ميسرة سهلة الدعوة. طبعا مثل هذا البرنامج الآن الذي يأتيكم وأنتم جالسون في بيوتكم فضل وفتح من الله سبحانه وتعالى. أذكركم أحبتي في الله، هذه الليلة الطيبة المباركة سيكون هذا البرنامج بلغتين، اللغة التاميلية والسنهالية، وغالبا من يتحدث بهذه اللغتين هم أهل سريلانكا، وكما ذكر لي الدعاة جزاهم الله خير، وفي أهل مدراس من الهند أيضا يتحدثون باللغة التاميلية. اللي يكون عنده أحد يا أحبابي في الله ويا أخواتي الفاضلات الكريمات عندها عاملة أو تعرف يعني عنده أحد عامل يعمل أو سائق أو من تعرفه من أصدقائكم وأقربائكم، الآن لا أقل إما باتصال يا أخوان أو عن طريق الإرسال بالواتس بتنبيه أنه يتابعون في الدقائق القادمة، لعل الله سبحانه وتعالى أن يمن عليهم ويفتح عليهم أو يفتح بصائر قلوبهم. سيظهر رقم في أسفل الشاشة أحبتي في الله لمن أراد الاتصال ونطق الشهادة على الهواء. فكل من يعني إذا تسألون من تحت أيديكم كانت تريد نطق الشهادة فتتصل علينا وتنطق الشهادة على الهواء. سيظهر أيضا في أسفل الشاشة تباعا طوال الحلقة أرقام الدعاة بجنسيات مختلفة، من أراد الاتصال سواء يعني أثناء الحلقة أو بعد الحلقة على الدعاة ودعوة من تحت أيديهم يحتسب الأجر كل واحد منا ريال ريالين ثلاثة زادت أو قلت تبذلها في سبيل الله سبحانه وتعالى، ويهدي الله بك رجل أو امرأة خير لك من حمر النعم، وقد يكون هذا سبب فلاحك ونجاحك في الدنيا والآخرة ويعني نجاتك يوم أن تلقى الله سبحانه وتعالى. وأيضا أن الإنسان يتخفف من التبع التي عليه أو الواجب الذي هو على عاتقه في خدمة هذا الدين العظيم. لا أنسى أن أذكركم أحبتي في الله تسمحوا لمن تحت أيديكم الآن بمتابعتنا، سنكون غالب مخصصة للجالية السريلانكية، تعرفون أحد تتصلون عليه، ما تبون تتصلون برسالة عن طريق الواتساب في الجروبات ومن تعرفون، لعل الله سبحانه وتعالى أن يفتح بصائر قلوبهم. بين يدي اثنين من الدعاة الله سبحانه وتعالى ممن لهم باع طويل في الدعوة الله سبحانه وتعالى، الشيخ سفر الله بهذه حياكم الله يا شيخ من مكتب الدعوة وتوعية الجاليات في شمال الرياض. حياكم الله يا شيخ، وانت لست بغريب على البرنامج، كنت معنا في حلقات كثيرة، نسأل الله يجزاك الله ما نتقبل الله من أجل وأيضا أبو الحسن حاج محمد من مكتب مكتب الدعوة في البطحة، ما أعرف من زمان شيخ، ما أنساك مكتب الدعوة في الدجاج في البطحة. حياكم الله يا شيخ. حياكم الله. والضيف دائم على البرنامج يا شيخ، الله يسلمك. الأخوة في المكتب كلهم طيبون إن شاء الله. إن شاء الله الحمد لله. الله يجزاكم. يعني حتى نستغل أكبر عدد، يعني أكبر قدر ممكن من وقت هذا البرنامج، ستوجه بالسؤال الأهم للشيخ سفر الله، لأنه على اليمين وهو أكبر سنا. شيخنا الحبيب، أنت ستكون باللغة السنهالية. في قضية هامة يا شيخ حار فيها كثير من أتباع الديانات الأخرى، من خلقنا؟ يعني سؤال بسيط جدا يدركه كل مسلم، حتى الطفل الصغير في الإسلام يدركه، لكن في الديانات الأخرى ظلوا ضلالا بعيدا في هذه القضية، فتفضل شيخ. الحمد لله رب العالمين، الصلاة والسلام على سيدنا محمد وعلى آله وصحبه أجمعين، أما بعد، السلام عليكم ورحمة الله وبركاته. ප්‍රිය සහෝදර සහෝදරියනි, තවත් සැන්දෑ දිනක සුද්ධ වූ රමදාන් මාසයෙන් පස්සේ අපි ඔබ හමුවට පැමිණි මේ මොහොතේදී ඇත්තෙන්ම ඉතාමත්ම අපි ආඩම්බර වන මොහොතක්. මේ මොහොතේ අපි මේ වැඩසටහන තුළින් අපි දන්නවා අවුරුදු ගානක් පාසා පවත්වන්නා වූ මේ වැඩසටහන තුළින් අපේ අරමුණ, එහෙම නැත්නම් අපේ ඉලක්කය මේ මැදපෙර දිග රටවල් වල සේවිකාවන් හැටියට, සේවා සේවකයන් හැටියට පැමිණ රැකිරස්සාවල දෙන්නා වූ අපේ ලාංකික සහෝදර සහෝදරියන් අතරේ ඉස්ලාම් සම්බන්ධ යම්කිසි දැනුමක් හැඳින්වීමක් ඇති කිරීම ලබා දීම. ඉන්පස්සේ ඉන් ඉදිරියට ඒ සියලු විස්තරවල් ලබා ගන්නා ඒ සහෝදර සහෝදරයන්ට ඉස්ලාම් ගැන යම් කිසි නිගමනයකට පැමිණීමට ඒ ඇත්තෙන්ම දායක වෙයි යන අරමුණෙන් තමයි ඇත්තෙන්ම මේ වැඩසටහන මෙතන පවත්වන්නේ. සහෝදර සහෝදරයනි, අපි හැම වැඩසටහනවලදීම ප්‍රධාන වශයෙන් මතක් කරන්නා වූ දෙයක් තමයි මේ ඉස්ලාම් තුලින්, ඉස්ලාම් තුලින් අපේ ප්‍රධාන අරමුණ කුමක්ද? අපි දැන් දන්නවා ඉස්ලාම් කියන ඒ වචනෙම තේරුම කීකරුවීම, අවනත වීම. මුස්ලිම් යන අපි අදහස් කරන්නේ කීකරුවන්න, අවනත වූ කෙනා. කාටද අපි කුමකටද මේ අවනත වෙන්නේ, කීකරු වෙන්නේ යන ඒ ප්‍රශ්නෙට පිළිතුරක් වශයෙන් මුස්ලිම් කා වෙත අපි මේ ප්‍රශ්නේ යොමු කරත් ඒ අය පවසන එකම දේ, අපි සියල්ලන්, අපි මේ විශ්වයේ සියලු දේ, අපි සියල්ලන් මැවීම් හැටියට අපට ඉන්නවා විශ්වයේ මැවුම්කරුවෙකු, මේ සියල්ලම් වල හිමිකරුවෙකු, මේ සියල්ල බිහිකරපු කෙනෙකු, ඛාලික්. ඒ බිහිකරපු, අපි සියල්ලම් වටම හිමිකරවා වූ ඒ මැවුම්කරුවාට අවනත වීම, කීකරුවීම තමයි මේ ඉස්ලාම් තුලින් අපි අදහස් කරන්නේ. සහෝදර සහෝදරයනි, ඊට අනුව අපි ඉස්ලාම් තුලින් අපි අල්ලාහ් දෙවියන් යනුවෙන් අදහස් කරන්නේ, අපි නම් කරන්නේ අපේ මැවුම්කරුවා, අපි සියල්ලන්ගෙම නිර්මාතෘවරයා, සියලු අපි අප සියල්ලන් නිර්මාණයන්, මේ මුළු විශ්වයම නිර්මාණයක් බව අපි සියලු දෙනා පිළිගන්නවනේ. ඒක කිසිම කෙනෙක් අපිත් එක්ක කියන්නේ විරුද්ධ වෙන්නේ නැහැ. සියලු දෙනා ඒක එකඟයි, අපි සියල්ලන් නිර්මාණ, ඔව් මවන් ලැබූ අය. එහෙමනම් මේ අපි සියල්ලන් ඉබේ ඇති වුණ අය නෙවෙයි, අපි මේ ලෝකේ ඉබේ විහූ අය නෙවෙයි, අපි අපිව උපදව ගත්තේ නෑ. එහෙමනම් අපිව මවා පෝෂණය කළ, ආරක්ෂා කරන්නා වූ ඒ මැවුම්කරුවෙකු සිටිය යුතුයි. අන්න ඔහුයි අපේ සියලු දේට, අපේ සියලු කාර්යවලට, සියලු අපේ සියලු අංශවලට භාරකරුවා, හිමිකරුවා, සියලු දේ අපේ කාර්යවල සැලසුම් කර මේ ලෝකෙ ඉටු කරන්න. එහෙමනම් අපට තියෙන වගකීම තමයි ඔහුට අවනතව අපේ ජීවිතය මෙලොව ගත කිරීම. එතුලින් ඔහු අපෙන් බලාපොරොත්තු වෙන ඒකීකරු භාවය අපි සනාථ කරනවා, අපි ඉටු කරනවා. එහෙමනම් අල්ලාහ් තාලා ඒ අපේ අපි ඉටු කරපු ඒ කාර්යභාරයට පොරොන්දු ඒ කුසල් අන්න අපට අනිවාර්යෙන් මෙලොවහා එලොව ලැබීම තමයි අපේ අරමුණ. අල්ලාහ් තාලා කුරාන් සඳහන්, යා අයුහන් නාස් උබුදු රබ්බකුමුල් ලදී ඛලකකුම් වල්ලදීන මින් ක්වබ්ලිකුම් ලඅල්ලකුම් තත්තකූන්. මුළු විශ්වයේ මුළු මිනිස් සමාජයේම අමතා ආමන්ත්‍රණය කරලා අල්ලාහ් තාලා කුරාන් සඳහන් කරනවා, මිනිසුනේ කිව්වනේ මුස්ලිම්වරු, අරාබිවරු, වෙනත් කිසිම නමකින් අල්ලාහ් තාලා සඳහන් කරේ නැහැ, මිනිස්සෙනි, මගේ ගැත්තම් වූ මිනිසුනි, ඔබලා සියලු දෙනා ஹீகருவென்ன நமதும் நமஸ்கார கரான காட்டத அல்லதி ஹலக்கக்கும் வல்லதீன மின் கபலிக்கும் ஒபலாஹா ஒபலாட கலிம் மே லோக ஜீவத்து ஏ சமாஜயான் ஏ சியல்லம் மாப்பு கெனக்கு இன்னவா ஏ மாப்பு தெவியாட ஒஹுட ஒப கீக்கரு வென்ன அவனத்த வென்ன ஒஹுட நமதும் நமஸ்கார கரான எத்துலிங் லால்லக்கும் தத்தகூன் ஒபலா சத்திய பக்திகே நடே பத்தியும் சந்தா அன் ஏஐ அரமுன ஏஐ இலக்கைய என இஸ்லாம் வல பெஹதிலி தர்ஷனைய இஸ்லாம் வல பெஹதிலி பணிவிடைய தமாய் அப்பி முழு விஸ்வே அப்பி சியலு தன மெவீம் நிர்மாணவால் என அப்பே ඇතිකරපු අපේ හිමිකරුවෝ කින්නවා ඔහුට පමණක් අවනත වීම ඔහුට අපේ සියල්ල බාර කිරීම ඔහුගේ කැමැත්ත අනුව අපි ජීවත් වී මෙලවහ එලව ජය ගැනීම මෙයයි ඉස්ලාම් වල සාරාංශය. ඉතින් මේ දේ අපි වටහා ගැනීම ඇත්තෙන්ම අපි කාටත් තියෙන වගකීමක් කියන එක තමයි ඇත්තෙන්ම අපේ අදහස. ජසකල්ලා ඛෛර බරමි. شيخ ابو الحسن نفس القضيه القضيه الهامه من خلقنا يعني لابد من قبل ان تعبد يعني او قضيه من خلق تريد ان تعرف هذا الذي تعبده من هو؟ يعني ولماذا يعني قبل ان نقول لماذا من خلقنا وهي القضيه اللي تعرف انه كثير من الديانات ضلوا عنها يا شيخ. السلام عليكم ورحمه الله وبركاته. نحمده ونستعينه ونصلي على رسوله الكريم وبعد. غنيمك تمل بيسكوديا سهودر سهودر هلا ரமலான் மாதத்துக்கு முதல் இவ்வாறான ஒரு நிகழ்ச்சி பார்த்திருப்பீர்கள். அந்த நிகழ்ச்சியை பார்த்தவர் கூட இதில் இருக்கலாம் நினைக்கிறேன். இந்த ரமலானுக்கு பிறகு தமிழிலும் சிங்களத்திலும் ஆரம்ப நிகழ்ச்சியாக இது இருக்கிறது. இந்த நேரத்தில் இஸ்லாத்தை பற்றி ஒரு அறிமுகம் செய்து கொள்வதற்காக வேண்டித்தான் இந்த நிகழ்ச்சி நடத்தப்படுகின்றது. இதில் முதலில் விளங்கிக்கொள்ள வேண்டும் சகோதர சகோதரிகளே, இந்த இஸ்லாத்தை பொறுத்தவரையில் யாருக்கிட்டையும் இந்த இஸ்லாத்தை திணிப்பதற்காக வேண்டி அல்லது இஸ்லாத்துக்கு ஒருத்தரை வலுக்கட்டாயமாக பலாத்காரமாக இழுப்பதற்காக வேண்டி பண்ணக்கூடிய பிரசங்கம் இல்லை. எங்களை படைத்த இறைவனை பற்றி தெரிந்து கொள்வதற்காக வேண்டி இந்த உலகத்தில் படைக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு ஒரு மனிதனும், அவன் எந்த மார்க்கமாக இருக்கட்டும், ஒவ்வொரு ஒரு மனிதனும் தெரிந்து கொள்ள வேண்டும் எங்களை படைத்த இறைவன் யார் என்பதை. இனி அந்த இறைவன் யார் என்பதை தெரிந்து கொள்வதற்காக வேண்டித்தான் இந்த நிகழ்ச்சி நடத்தப்படுகிறது. இதனை புரிந்து கொண்டவர்கள், அறிந்து கொண்டவர்கள், இதில் தெளிவு பெற்றவர்கள் இஸ்லாத்தை வந்து அடைந்த வண்ணம் இருக்கிறார்கள். கனிமிக்கவர்களே, இந்த நேரத்தில் எங்களுக்கிட்ட ஒரு கேள்வி இருக்கிறது. ஒவ்வொரு மனிதனிடத்திலும் அவரவர்கள் தங்கள் உள்ளங்களிலே கேட்டுக்கொள்ளக்கூடிய கேட்க வேண்டிய ஒரு முக்கியமான கேள்வி, எங்களை படைத்தது யார்? ஏனென்று சொன்னால் இந்த உலகத்தில் வாழக்கூடிய ஒவ்வொரு மனிதனும் அவர்கள் என்ன மதத்தில் இருந்தாலும் எங்களை ஒருத்தன் படைத்திருக்கிறான் என்று நம்பக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். எவராக இருந்தாலும் எல்லா மனிதர்களும் விசுவாசிக்கிறார்கள். அவருடைய உள்ளங்களில் ஒட்டிருக்கக்கூடிய ஒன்று, எங்களை உரைத்தன் ஒருத்தனால் நாங்கள் படைக்கப்பட்டிருக்கிறோம் என்று. இப்போ நாங்கள் கேட்டுக்கொள்ள வேண்டும் என்னென்னு கேட்டால், எங்களை ஒருத்தன் படைத்திருக்கிறான் என்று சொல்கிறோம், எங்களை யார் படைத்தது? எங்களை படைத்திருக்கிறான் என்று சொல்கிறோம், எங்களை யார் படைத்தது என்று பார்க்க வேண்டும். எங்களுக்குள்ளே நாங்கள் கேள்வியில் கேட்டுக்கொள்ள வேண்டும். வெறுமனே ஒரு கஷ்டங்கள் வரும்போது மட்டும் என்னை படைச்சவனே என்று கூப்பிடுறாங்களா இல்லையா, இதோடு நின்று விடாமல் எங்களை யார் படைத்தது? அப்போ எங்களை படைத்தது யார் என்று பார்க்கும்போது இந்த ஒட்டுமொத்த உலகத்தையும், இந்த அண்ட சராசரங்கள், சூரியன், சந்திரன், நட்சத்திரங்கள், இவைகள் உட்பட இந்த உலகத்தில் வாழக்கூடிய அத்தனை மனிதர்களையும், மிருகங்கள், மரம் செடிகள், இயற்கை இயற்கை என்று சொல்கிறோமே, இந்த இயற்கை வளங்கள் எல்லாவற்றையும் படைத்தவன் ஒருத்தன்தான், ஒரே ஒரு இறைவன், ஒரே ஒரு கடவுள். ஒரு மதத்தினரை ஒரு கடவுளும் இன்னொரு மதத்தினரை இன்னும் ஒரு கடவுள் படைக்கவில்லை என்று சொன்ன ஒட்டுமொத்த மனிதர்களும் எல்லோருமே கடவுள் ஒருத்தன் இருக்கிறான் என்று நம்புவதோடு அந்த கடவுள்தான் எங்கள் எல்லோரையும் படைத்திருக்கிறான் என்று சொல்கிறோம். எனவேதான் ஆரம்பத்தில் கூட சிங்களத்தில் கூட அந்த வசனம் உங்களுக்கு ஓதி காண்பிக்கப்பட்டுச்சு, யா ஐயுஹன்னாஸ் உபுது ரப்பக்கும் உள்ளதி ஹலக்கக்கும் வல்லதின மின் கபலிக்கும். அப்ப எல்லா மனிதர்களையும் பார்த்து அல் குர்ஆன்ல இறைவன் சொல்லுகிறான். அல் குர்ஆன்ல இறைவன் சொல்லும் போது, அல்லாஹ் சொல்லும் போது, இந்த அல் குர்ஆனை யார் நம்பி இருக்கிறார்களோ, இந்த அல் குர்ஆனை யார் ஏற்றுக்கொண்டிருக்கிறார்களோ, அந்த முஸ்லிம்களை பார்த்து முஸ்லிம்களே என்று அல்லாஹ் கூப்பிடாமல் ஒட்டுமொத்த மனிதர்களையும் அல்லாஹ் அழைத்து சொல்கிறான். ஒட்டுமொத்த மனிதர்களையும் மனிதர்களே என்று இந்த உலகத்தில் பிறந்து வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய வாழ்ந்து மனித ஒட்டுமொத்த மனிதர்களையும் இறைவன் பார்த்து கூப்பிட்டு சொல்கிறான், அவ்வது ரப்பக்கும் உங்களுடைய இறைவனை நீங்கள், இறைச்சகனை நீங்கள் வணங்குங்கள், அல்லது ஹலக்கக்கும் உங்களை படைத்தவன், வல்லதின மின்கபலிக்கும் உங்களையும் உங்களுக்கு முன்னால் வந்தவர்களையும் வாழ்ந்தவர்களையும் அவன், அந்த இறைவன் தான் உங்களை படைத்திருக்கிறான், அவன்தான் அந்த இறைச்சகன்தான் படைத்திருக்கிறான், எனவே அந்த இறைச்சகனையே நீங்கள் வணங்குங்கள் என்று சொல்லி இறைவன் அல் குர்ஆனை சொல்லி காட்டுகிறான். அப்ப கண்ணியமிக்கவர்களே, அப்ப எங்களுடைய நம்பிக்கை பிரகாரம் எங்களை படைத்த எல்லா ஒட்டுமொத்த மனிதர்களையும் படைத்தவன் ஒருவன், ஓர் இறைவன். அப்ப நாங்கள் எங்களை படைத்தவன் யார் என்று நாங்கள் தேடிக்கொண்டிருக்க வேண்டிய அவசியம் இல்லை. எங்களை படைத்த ஒருவன் எல்லா ஒட்டுமொத்த அவரும் முஸ்லிம்களாக இருக்கட்டும் அல்லது முஸ்லிம்கள் அல்லாதவர்களாக இருக்கட்டும், ஒட்டுமொத்த மனிதர்களையும் படைத்தவன் ஓர் இறைவன். எனவே அந்த இறைவன் எங்களை படைத்திருக்கும் போது எங்களுக்குள்ளே நாங்கள் வேறு ஒன்றை கடவுள் என்று சொல்லிக்கொண்டு வணங்குவதா? எங்களை கடவுள் படைத்து இருக்கும் போது அந்த கடவுளுக்கு நாங்கள் நன்றி செலுத்தாமல், கடவுள் எங்களை பாதுகாக்கும் போது, கடவுள்தான் எங்களை பாதுகாக்கும் போது, கடவுள் என்று சொல்லி வேறொன்றுக்கு நன்றி செலுத்தாமல், கடவுள்தான் எங்களுக்கு உதவி செய்கிறான் என்று நாங்கள் விசுவாசித்துக் கொண்டிருக்கும் போது வேறு ஒன்றை வைத்து வணங்கினால், வேறு ஒன்றை வைத்து கொண்டு அதற்கு நன்றி செலுத்தினால் அது நியாயமாகுமா என்பதைத்தான் எங்களுக்குள்ளே கேட்டுக்கொள்ள வேண்டும். அப்ப எங்களை படைத்தவன் ஒருவன் இருக்கின்றான், அந்த ஓர் இறைவனை மட்டும்தான் வணங்க வேண்டுமே அல்லாமல், எங்களால் படைக்கப்பட்டு எங்களுடைய கற்பனையினால் வடிக்கப்பட்டவைகளுக்கு நாங்கள் நன்றி செலுத்துவதனால் எந்த விதமான பயனும் இல்லை என்பதை நாங்கள் விளங்கி தெரிந்து கொள்ள வேண்டும். ஜஸாகல்லாஹு கைரன் ஷேக்னா ஸஃபர்ல்லாஹ். طبعا هذا الخالق سبحانه وتعالى يعني من خلقنا عرفنا من هو الخالق. هل القضيه هذه عندنا نحن كمسلمين، هل يعني معرفة الخالق عليها غموض أو نعرف إله هنا واضح لنا يا شيخ؟ في عجالة جدا في دقيقة واحدة ودقيقة. أو دان أبي أتم ممسا صندهان كروا أبي سيال لما أبي ويسم أبي وموانلو أبي وموابو إيه مون كروا هو إيه الله أبي سيال لنجم دبي أبا دان إيه الله دبيان هتير أبي ويسواس كرنا එහෙම නැත්නම් අපේ මැවුම් කරුවා හැටියට අපි විශ්වාස කරන දෙවියා අපි හඳුනා ගැනීම අසීරු කාර්යයක්ද? ඔහු කෙසේ කෙනෙක්ද? කිඹෙක්ද? ඔහුගේ ස්වභාවය, ඔහුගේ ලක්ෂණ කුමක්ද යන ඒ ප්‍රශ්නවල අපිට ප්‍රහේලිකාවල ඇති වුණා නම් මේකට පිළිතුර ඉතාම සරලයි. ලෙහෙසි. දෙවියන්ව හඳුනා ගැනීම, දෙවියන්ව අපි වටහා ගැනීම අසීරු නෑ. ඒකට කිසිම ඒක අවුලක් නෑ. දැන් සමහරක් අය බලන්නේ ඒගොල්ලන් ගැන අපි ඒගොල්ලන් කියන ඔව් දෙවියන් අපිට ඉන්නවා, අපි දෙවියන් විශ්වාස කරනවා, දෙවියන් අපි මෙනෙහි කරනවා, දෙවියන් ගැන අපි සියලු දේ සිදු වෙන්නේ. කවුද දෙවියා? අපිට පොඩ්ඩක් එයා ගැන වර්ණනා කරන්නකෝ, ඕ ගැන අපිට පොඩ්ඩක් කියා පාන්නකෝ කියලා අපි ඒගොල්ලන්ගෙන් පෙරලා ඇහුවනම් උත්තරයක් නෑ. බොහෝ විට උත්තරයක් නෑ. නැත්තම් ඒගොල්ලන්ගේ උත්තරවල් පැහැදිලි නෑ. එතන අවුල් ගතියක් අපි දකිනවා. හැබැයි ඉස්ලාම් වල පැහැදිලිව ඉතාම සරලව අල්ලාහ් තාලා ඔහු ගැන සඳහන් කරලා තියෙනවා. දැන් කුර්ආනයේ වැකි තුනකින් කුල් හුවල්ලාහ් වහද් අල්ලාහ් සමද් ලම් යලිද් වලම් යූලද් වලම් යකුන් ලහු කුෆුවන් අහද්. ඉතා පැහැදිලිව කාටත් වටහා ගන්නව අයුරින් අපට අල්ලාහ් තාලා ඔහු ගැන සඳහන්වා දී තියෙනවා. එහෙනම් මැවුම් කරුවා කියලා පවසන්නේ මේ සියලු දේවල් වලට සාත්පතිම වෙනස් වූ අසම සම වූ ශක්තියක් විය යුතුයි. මෙච්චරයි පැහැදිලිම දේ. අපට සමාන මිනිසෙකු වෙනත් මැවීමක් වෙනත් දේවල් කිසිවක් වස්තුවක් මොකවත් අපේ දෙවියා වෙන්න බෑ. ඒකයි සරලම දේ. එහෙනම් දෙවියා මේ සියලු දෙයට හත එක්කෙනා අපි කියන ඔහු එක්කෙනයි. ඔහු මේ ලෝකෙ කිසිම දෙයකට කෙරෙහි අවශ්‍යතාවක් නැති ਸਰව සම්පූර්ණ කෙනෙකු. ඒ වගේම ඔහුට දෙමාපියන් දూరుවා කියලා කිසිවක නැත. ඔහුට කවුරු සම්බන්ධතාවයක් උදව් උපකාරයක් නැත. අන්තිමට වලම් යකුන් ලකුෆන්න. ඔහු මේ ලෝකෙ කිසිම දෙයකට මොන අන්දේ ස්වභාවයෙන් ස්වරූපෙන් හැඩරුවෙන් ලක්ෂණයෙන් මේ මොහකින්වත් ඔහු සමානති අසම සම වූ ශක්තියක් දෙවියා. ඔහු අපි සියල්ලම බලන් ඉන්නවා. අපට ඔහුව මෙලොව බැලීමට දැකීමට ශක්තියක් නොමැත. අපි ඔහුව දකින්න මේ ජීවිතයෙන් පසුව අපි මුහුණ දෙන්නා වූ එලොව ජීවිතේ කියන අන්න ඒ විස්තර සරලව අපට ඉස්ලාම් වල පැහැදිලිලා තියෙනවා. එහෙනම් දෙවියන්ව හඳුනා ගැනීම කිසිම අවුලක් නැහැ. දෙවියාට තිබේතු සුදුසුකම් මෙන්න මෙයයි. මෙන්න මෙච්චරයි. මේක කාට තිබේද? එහු දෙවිය වෙන්න ඕන. මෙන්න මේ සුදුසුකම් අපි අද අදහන දේවල්, අපි විශ්වාස කරන දේවල් එක අපි සංසන්දනය කළ බලිය යුතුයි. ඒ සුදුසුකම් ඒවට තිබේද නැද්ද? මෙච්චර අපි බැලුවනම් අපිට ඉතා පහසුව දෙවියන් හඳුනා ගන්න පුළුවන්. ඒ කිසිම අසීරුතාවයක් පෙරහැරිකාවක් නැහැ. جزاكم الله خير بارك فيكم ان شاء الله. نفس القضية يا شيخ ابو الحسن لعلك تتكلم فيها بعجالة حتى ننتقل محورا اخر جزاك الله لو تكرم. கண்ணியமிக்கவர்களே, அப்ப நாங்கள் ஆரம்பத்தில் பார்த்தோம், எங்களை படைத்தவன் யார் என்று சொல்லி நாங்கள் விளங்கிக் கொண்டோம். எங்களை படைத்தவன் ஒருவனாகத்தான் இருக்க முடியும். இப்ப இன்னும் ஒரு கேள்வி வருது என்னன்னு கேட்டால், இந்த உலகத்துல வாழ்ந்திருக்கக்கூடிய ஒவ்வொரு மனிதர்கள் எல்லா மனிதர்களுடைய நம்பிக்கையின் பிரகாரம் எல்லோருமே சொல்கிறார்கள் இறைவன் ஒருத்தன் இருக்கிறான்னு சொல்கிறார்கள். இறைவன் அவர்கள் எதனை வைத்து வணங்கினாலும், அதனால நான் ஆரம்பத்திலே நான் சொன்னேன், அவர்களுக்கு ஒரு கஷ்டம் வரும்போதோ என்ன கடவுளே தான் சொல்லுவார்கள், என்ன தெய்வமேனு கூப்பிடுறது. இப்போ என்ன கேள்வி வருதுன்னு கேட்டால், நாங்கள் கடவுள் கடவுள் என்று சொல்கிறோமே, இப்போ எங்களை படைத்தது கடவுள் என்று சொல்கிறோம். இப்போ கடவுள் என்று சொன்னால் யாரு? அது அந்த அந்த எங்களை படைத்த அந்த கடவுள் என்று சொல்லக்கூடியவன் யாராக இருக்க முடியும்? ஏதாவது ஒன்றை வைத்துக்கொண்டு அதுக்கு ஒரு ஒரு ஒரு வர்ணனத்தையோ ஒரு ஏதாவது ஒன்றை கொடுத்து வைத்து கொண்டு இதுதான் எங்கள் இதுதான் கடவுள் என்று சொல்லி எங்களால் சொல்ல முடியுமா? அல்லது நாங்களாகவே ஒன்றை வைத்துக்கொண்டு இது கடவுள் என்று சொல்ல முடியுமா? இல்லை. அப்போ கடவுளுங்கிறது எங்களுக்கு அப்போ என்ன விளைய கொள்ள வேண்டும் என்று சொன்னால், எங்களை படைத்த அந்த எவன் எங்களை படைத்திருக்கிறானோ அவன்தான் இறைவன். எனவேதான் ஆரம்பத்திலே உங்களுக்கு சொல்லப்பட்டது போல அல்லாஹுவே அல் குர்ஆனோட சொல்லி காட்டுகிறான். எப்படி அல் இறைவன் கடவுள் என்பவன் அல்லாஹ் என்பவன், நபியே நீங்கள் சொல்லும்போது அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், இறைவன் என்பவன் ஒருவன், அவன் தனித்தவன், அவன் தேவையற்றவன், எனவே இணை துணை அற்றவன், அவனுக்கு அவனை யாரும் பிறவும் இல்லை, அவனால் யாரும் பெறப்படவும் இல்லை. அந்த இறைவன் அந்த இறைவனுக்கு என்ன, அவனை யாரும் பெற்றெடுக்கவும் இல்லை, அவனால் யாரும் அவன் யாருக்கும் தாய் தகப்பனாகவும் இல்லை என்பதை என்ன செய்கிறான், அல்லாஹ்வே அல் குர்ஆன் சொல்லி காட்டுகிறான். அப்போ இதையெல்லாம் வைத்து பார்க்கும்போது ஏனைய படைப்புகள் ஒரு மனிதனாலே ஒன்று செய்து வைத்து கொள்கிறார்கள், அதை தெய்வம் என்று சொல்கிறான்னு சொன்னால், அப்போ அந்த தெய்வத்தை மனிதனால் படைக்கப்படுகிறான். அப்போ கடவுள் என்கிறவர் யாரு? கடவுள் என்கிறவர் எங்களை படைத்தவர். கடவுளுங்கிறவர் யார் என்று கேட்டால், எங்களை படைத்தவர் தான் கடவுளே அல்லாமல், எங்களால் படைக்கப்பட்டவைகள், எங்களால் செய்யப்பட்டவைகள், எங்களால் தீட்டப்பட்டவைகள் கடவுள் இல்லை. கடவுள் சொன்னால் யாரு? எங்களை படைத்தவர், இந்த உலகத்தை படைத்தவர், இந்த உலகத்தில் உள்ள எல்லாவற்றையும் படைத்தவர் தான் கடவுளே அல்லாமல், எங்களால் மனிதர்களால் படைக்கப்பட்டவர், மனிதர்களால் தீட்டப்பட்ட, மனிதர்களால் செய்யப்பட்டது கடவுள் இல்லது, கடவுள் இல்லை என்பதை செய்ய வேண்டும், நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். انه الرقم الاتصال لمن اراد نطق شهاده الهواء. اذكر اخواني واخواتي الافاضل الاكارم، يعني تحتسبوا الاجر، يعني تسمحوا لمن تحت ايديكم بالمتابعه، لعل الله سبحانه وتعالى نفتح بصائر قلوبكم ويكون ذلك في ميزان حسناتكم. يعني تنبيه لطيف ان هذا البرنامج هو برعاية مكتب الدعوة وتوعية الجاليات بالقريات، والأخوة جزاهم الله خير الآن يعني بصدد أو هم بدأوا في بناء الوقف الثاني، وقف الوالدين الثاني، وتكلفته 14 مليون و سيصرف الريع على 30 باب من أبواب الخير. فأنا نهيب بالأخوان والأخوات الفاضلة كارم أيضا دعم هذا المكتب ورقم عليه. قبل يعني لا أنسى، سنخرج إلى فاصل بسيط أو قصير، نعود بعد الاستكمال ما بقي من حلقات، فكونوا معنا أحبتي في الله. راجعي وقف بر الوالدين الثاني هو أحد مشاريع المكتب التعاوني للدعوة والإرشاد وتوعية الجاليات في محافظة القريات، وهو عبارة عن شقق فندقية يصرف ريع الوقف على أكثر من 30 بابا من أبواب الخير، ومنها دعوة غير المسلمين للإسلام، متابعة المسلمين الجدد وتعليمهم، إقامة البرامج للجاليات، تأليف وترجمة الكتب والمطويات، إقامة الدروس والمحاضرات. يقع الوقف في مدينة الرياض حي اليرموك، وتبلغ مساحته 1247 مترا ونصف. السلام عليكم ورحمة الله وبركاته. الإخوة في مكتب الدعوة والإرشاد وتوعية الجاليات التعاوني في القريات لهم نشاط متميز، أنا حقيقة زرتهم مرارا وطلعت على نشاطهم. هذا الوقف، وقف بر الوالدين الثاني، ريعه يكون لمثل هذه النشاطات المتعددة، يقوم عليه إخوة كرام في هذا المكتب وأيضا لجنة من النظار يعني المتميزين، أسأل الله لا يحرمهم الأجر. أنا أحث إخوتي وأخواتي على الوقوف معهم، على دعمهم بما يستطيعون من صدقاتهم وزكواتهم، أسأل الله تعالى لا يحرمكم عظيم الأجر وجليل. وقف بر الوالدين الثاني، صدقة جارية وبرا بوالديك. مكتب الدعوة والإرشاد وتوعية الجاليات في محافظة القريات. وقف بر الوالدين الثاني يصرف ريعه على أكثر من 30 باب من أبواب الخير. طريقة المساهمة في الوقف: ساهم بما تجود به نفسك، ومن ثم ادخل على حساب المكتب في تويتر وقم بإعادة تغريدة للتصميم الخاص بحملة الوقف، ومن ثم قم بنسخ التصميم ونشره عن طريق تويتر والواتساب والإنستغرام والفيسبوك وغيرها من مواقع التواصل الاجتماعي، وحث المغردين على النشر. غرد أكثر، شارك أكثر، وتفوز بالأجر. وقف بر الوالدين الثاني، صدقة جارية وبر بوالديك. رجعنا. السلام عليكم ورحمة الله وبركاته. أهلا وسهلا بكم أحبتي في الله. لا يشكر الله من لا يشكر الناس. أحبتي في الله، جهود جميلة يبدو لها بعض الأحبة من يحبون هذا البرنامج ويقفون معه ويدعمونه. أنا لا أنسى جهود الأخ عبد الوهاب الفايز، نسأل الله سبحانه وتعالى يحرمه الأجر، أيضا أخونا مطلق العصيمي الذي حقيقة له جهد مبارك طيب أيضا في متابعة حلقات السجل، نسأل الله سبحانه وتعالى لا يحرمه الأجر ويجعل ذلك ميزان حسناتهم. شكر خاص للشيخ نوح القرين الذي حقيقة هم مكتب الدعوة في البطحة، الذي دائما ينسق لنا في مع الدعاة جزاه الله خير، ويتصل ويبذل كثير من وقته في سبيل التنسيق مع الدعاة، الله لا يحرمهم الأجر. أذكركم أحبتي في الله مرة أخرى، عدنا لكم، دعوا من تحت أيديكم أن يتابعونا أو من تعرفون أو يعني تعرفوا من عنده أحد، تواصلوا معنا الآن، دعوه يتابعنا في الدقائق القادمة، على الله سبحانه وتعالى أن يفتح بصائر قلوبهم ويكون ذلك في ميزان حسناتكم. أذكركم أن ثمار جهودكم بحمد الله تعالى خلال أسبوع فقط أسلم عند الدعاة بعد الحلقة الماضية 163 شخص بين رجل وامرأة من جنسيات مختلفة. نريد أن هذا العدد يتزايد وينمو، ولن يتم هذا إلا بتضافر جهود الجميع ويعني بذل أقصى الجهد، نسأل الله سبحانه وتعالى نحن وإياكم الأجر. الشيخ صفر الله، ذكرنا الآن، عرف الناس يعني من هو من خلقنا ومن هو هذا الإله سبحانه وتعالى، طيب الشيخ نريد أن نقول للناس ما الحكمة من خلقنا؟ لماذا خلقنا الله سبحانه وتعالى؟ هل خلقنا الله لنأكل ونشرب ونستمتع بهذه الحياة ثم نموت وتنتهي الحياة؟ أم أن هنالك حكمة وراء يعني من وراء خلقنا؟ Dan etem api tawat betul pasniak lomu karna wa sahodar sahodar yani api dem metek wela api melo ke mevim api nirmane karpu meung karu kisitna wa api sielu dena hoge mevim hoge gattan itanu ohut awanatawa api melo ke api jiwitya genaya ayuti ohut ki karu ayuti yana adhas api metena palakeruwa etem meyai me jiwitya aramuna අපි සියලු දෙනා මෙලොව මේ දැන් ජීවත් වෙනවා මේ ලෝකේ අපි යම් කිසි කාලයක් ජීවත් වෙලා අනිවාර්යයෙන්ම මේ ලෝකේ අපි සමු ගන්නවා කිසිම කෙනෙක් නෑ මේ ලෝකේ ඒ මරණය ප්‍රතික්ෂේප කරන්නේ සියලු දෙනා මොන ආගමක් විශ්වාස කරන්න කිව්ව හැකි ආගමක් අදහන් නැති කිව්ව හැකි දෙවියක් ගැන කිසිම විශ්වාසයක් නොමැති කෙනෙක් විය හැකි සියලු දෙනාම අනිවාර්යෙන් පිළිගන්නවා අනිවාර්යෙන්ම මට මරණයක් තියෙනවා මේ ලෝකෙින් මට සමු ගැනීමක් තියෙනවා අවසානයක් තියෙනවා එහෙමනම් අපි මේ ජීවිතය අපි මේ ගත කරන මේ ජීවිතය මෙලෝ ජීවිතය తాවකාලිකයි මේ తాවකාලික මේ ජීවිතය අපි මේ ගෙවන මේ ජීවිතේ අපි දැන් බැලුවනම් අනෙකුත් මේ ලෝකෙ තිබෙන්නා වූ වස්තුන් අනෙකුත් මැවීම් ජීව රාශීන් එක්ක අපි සංසන්දනය කරා නම් මෙලොව මේ මිනිස්සයා තමයි මේ ලෝකෙ සියලු දේ භුක්ති විඳින්නේ සියලු දේ මේ ලෝකෙ භුක්ති විඳින්නේ بعد ذلك الشيخ فقط معنا احدى الاخوات لان تنتظر سنعود الى الو السلام عليكم. عليكم السلام ورحمه الله. حياك الله هلا حبيبي يا هلا وسهلا. الله يحييك يا هلا الله يبقيك الله يرفع قدرك. امين وياك يا رب يا كريم. سمع عملني يا حبيبي. ويا شيخ عندي عامله سريلانكيه وبدي اتكلم. الله يسلمكم كل شر عطني اياها يا شيخ. سم تفضل يا شيخ. استنتج لنا سن هذه. السلام. عندي تمول. هي تمولا؟ أنا تمول. من سريلانكا. إنك سريلانكا لينجا نيجا؟ سريلانكا ما تقلا بو نادي. إنك يا ولا خلا ماري كنيجا؟ نامون دوار كم مون دوما كم هذا وربيت لين دنا. فرنجي بابا ما مرودة. شو دانا دار ما تقلا بداري جنجي أنا بداري. إبن إنك இப்ப நாங்க இப்ப பேசினதெல்லாம் கேட்டிங்களா? ஓ கேட்டேன் நான். இப்ப என்ன இஸ்லாத்துக்கு வர விருப்பமா? அனாஜிலாங்க கடவுள் நின்று விருதம் தானே நான் ஜாதியில நாங்க காப்பெடுத்த நாஜி உண்மை அம்மாவோட காப்பு கவிரி காப்புன்னு சொல்றாங்க நாஜி எப்படி கவிரி காப்புன்னு சொல்றாங்க உண்மை அம்மாவோட காப்பு மதம் காப்பு கட்டுறாரு நீங்க நீங்க இந்துவா நீங்க ஓ சரி சொல்லுங்க அந்த காப்பனாஜி நாங்க இப்ப 21 வருஷத்து இப்ப 11 வருஷம் அந்த காப்பெடுத்து 21 வருஷத்தால அந்த காப்ப கொடுத்தாதானாஜி எங்களுக்கு அதுக்கு எதுக்கோ நாங்க மாறி போகலாம் அது சுவர் மாட்ட காப்பு உண்மையம்மாவோட காப்பு சுவர் மாதிரி கட்டி பூ வைக்கிறாரு காப்பு இப்ப இப்ப அது காப்பெடுத்து போல காலம் இப்ப நான் 11 வருஷம் 11 வருஷம் அப்ப இன்னும் 20 இன்னும் இன்னும் 10 வருஷம் இருக்கா உங்களுடைய மனசை பொறுத்தவரையில இஸ்லாத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க பல விஷயங்கள் உங்களுக்கு விளங்கப்படுத்த வேண்டியிருக்குது பல விஷயங்கள் சரிங்க கடவுள் ஒருத்தன் என்கிறத கேட்டு கொண்டிருக்கிறீங்க கடவுள் ஒருத்தன் என்பதுல சந்தேகம் இல்லைங்க தானே அந்த கடவுள் எங்கிறதுல இப்ப நீங்க உங்களோட பல விஷயங்கள் பேச வேண்டியிருக்கிறதுனால நீங்க என்ன பண்ணுங்கன்னு கேட்டா இப்ப இந்த ப்ரோக்ராம் முடிஞ்சதுக்கு பிறகு நீங்க டெலிபோன்ல பேசுறீங்களா ஓகே இன்ஷால்லா நீங்க இப்ப இது பண்ணுங்க நம்ம டெலிபோன்ல பேசிக்கோ இன்ஷால்லா لانه هذه تحتاج شويه. لعل الاخ الكريم كثير يتصل على رقم الشيخ ابو الحسن او الشيخ صار. بعد ابو الحسن هي عندها بعض التساؤلات لعلها تزول، فيحرص جزاه الله خير كل الحرص انه يتصل عليه بعد الحلقه. معنا احد يا اخوان ولا نستكمل؟ الو، السلام عليكم. عليكم السلام. سمي يا اختي. يا با الله يسعدك. امين يا رب. تسلم. الله يسلم اسمك كل شر وذريتك يا ربي ويرحم والدي ووالدك على النار. عطني اياها. امين امين. يلا. الو الو الو. تملا ايوه تملا. اليوم جو هنا اليوم. எங்க நீங்க ஸ்ரீலங்கால எங்க ஸ்ரீலங்கால மாத்திர இங்க எவ்வளவு காலமா இருக்கீங்க? இங்க வந்து ஒரு மாசம் தான் ஆகுது. அப்படியா? இதான் ஃபெஸ்டால் அது இதுக்கு முதல் வேற எங்க இருந்தீங்களா? இதுக்கு முதல் வேற எங்கேயும் வேலை செஞ்சிருக்கீங்களா இல்ல இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்களா? இல்ல இல்ல இதுக்கு முதல்ல இருந்திருக்கேன். ரியாத்ல, சவுதி ரியாத்ல இருந்திருக்கேன். 2 வருஷமும் 6 மாசமும். அந்த நேரம் முஸ்லீம் ஒன்றும் ஆகல. இப்ப இங்க வந்த ஒருபாடு இப்ப வந்து ஒரு மாசம் தான் ஆகுது. முஸ்லீமாக விருப்பம். உங்களுக்கு பூரண விருப்பம்? பூரண விருப்பம் தானே இஸ்லாத்துக்கு வர்றதுக்கு பூரண விருப்பம். ஓ சரி. நீங்க என்ன, இந்துவா நீங்க கிறிஸ்டியனா? இந்து இந்து இந்து. இப்ப நீங்க இப்ப சரி இப்ப இஸ்லாம் என்னன்னு விளங்கிட்டீங்கானே. சரி அப்ப ஓகே. அப்ப முதலாவதாக இஸ்லாத்துக்கு வரும்போது இப்ப நீங்க இப்ப இஸ்லாத்துக்கு இப்ப இதுல அவங்க சொல்லி தருவாங்க, அவரோட சேர்ந்து வந்துடலாம். வந்ததுக்கு பிறகு இந்த ப்ரோக்ராம் முடிஞ்சதுக்கு பிறகு என்ன செய்யுங்க, கட்டாயம் நீங்க நம்ம என்ற டெலிஃபோன் நம்பர் அதுல இந்த டிவியில இப்போ ஓடிட்டு இருக்கும் அந்த நம்பர். ஆமா, லாஸ்ட் நம்பர் வந்துட்டு 0518 வரும். அந்த நம்பரை செய்யுங்க, சேவ் பண்ணி வச்சுக்கு. பிறகு எனக்கு பேசுங்க. இப்ப என்ன களிமை இதை சொல்லி தருவாங்க இஸ்லாத்துக்கு ஒருத்தர் வரும்போது, அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அன்ன முஹம்மதர் ரசூலுல்லாஹ், உண்மையாக வணக்கத்துக்குரிய இறைவன் அல்லாஹுவை தவிர வேறு யாரும் இல்லை, முஹம்மது அல்லாஹுடைய தூதர் என நான் உறுதிமொழி கூறுகிறேன், சாட்சி சொல்கிறேன் என்று சொல்லி அந்த வார்த்தை அந்த அந்த இதை சொல்லணும் இல்லைங்கிட்டா. அதை சொல்லிட்டீங்கன்னு சொன்னா நீங்க இஸ்லாத்துக்கு வந்துடலாம். இப்ப இவங்க என்ன செய்வாங்க, அதை சொல்லி தருவாங்க. ஒவ்வொரு வார்த்தை வார்த்தையா சொல்லி தருவாங்க. அவங்களோட சேர்ந்து நான் இஸ்லாத்துக்கு வருகிறேன் நல்ல ஒரு எண்ணத்தோட என்ன செய்யுங்க, அதை சொல்லுங்க. இன்ஷால்லா நீங்க இஸ்லாத்துக்கு வந்துடலாம். சரியா? சரி ஓகே. بس تنبيه لأختي الكريمة في البيت تقصر على الصوت التلفزيون تسمعني من الهاتف. راحت يا اخوان. الو الو. قصر التلفزيون خليها تسمعني من من التليفون يا خيتي. اي يا ابوي بس انا بتنطق الشهادة. بتنطق الشهادة. اعطيني اياها بس قصر. يلا خليها تسمعني من السماعة مو من التليفون. قصر التلفزيون عشان ما يصير لي صدى. يلا الله يرحمك والديك على النار. الله يحرمك على النار وذريتك يا رب. ஹலோ ஹலோ. ஓகே كده சரி. பாவும் சொல்லி தரவங்க வந்து சேர்ந்து சொல்லுங்களா. ஆஹா அம்மா தம்மஸ் தக்கதம். ஐதம் தக்கல். சரி. அஷ்ஹது அஷ்ஹது அன் அன் லா இலாஹ லா இலாஹ இல்லல்லாஹ் இல்லல்லாஹ் வ அஷ்ஹது வ அஷ்ஹது அன்ன ஹல்லா அன்ன ஹல்லா அன்ன முஹம்மத் அன்ன அல்லா. No, no, no. Anna. Anna. La. Anna Muhammadan. Halla Muhammad. No, no, no, that's it. Alla. Anna. Inna. Inna rigilla Anna. Anna. Aywa. Muhammadan. Muhammadan. Rasulullah. Rasulullah. MashaAllah, MashaAllah. Allah yahrim. من دعاه ومن يسر دربه. خيتي الان الله الله الان تغتسل يا خيتي لا يحرمك الاجور وتصلي المغرب الان ثم تصلي العشاء اذا اذن. واحرصي عليها انت واهل البيت انه يتعلم كيف تصلي. والله الله انها تزود في التعليم يعني. تواصلي مع مكاتب الدعوه مع الدعاه مع الداعيات على الله انها يثبتها ويكون ما تقدمونها او ما تؤديه من عبادات في ميزان حسناتكم. آمين. لانكم اول من دلل على هذا الدين. نعود لك يا شيخنا. අපි දැන් සනහන් කෙරුවා එහෙමනම් අපි ඇයි ඒ අල්ලාහ්ට මේ ලෝකේ අවනත ජීවත් වෙ යුත්තේ ඒකෙන් අපි අද මුසාත් අක්මර සාවි සර් හම්මන ලියෝ السلام عليكم معنا حد اخوان ولا لا السلام الله هلا بالشيخ وعليكم السلام ورحمه الله وبركاته ورحمه الله وبركاته الله يحييك يا هلا وسهلا مسيك بالخير اخوي مسيك بالرضا والعافيه يا هلا والله الله يرضى عليك. عاملنا عندي عامله سلكيه تبغى تسلم. الله يسلمك وذريتك ومن تحب من النار. عطني الله يرضى عليك ويا وجهك. عطني ஹலோ ஹலோ தமிழா ஹலோ அஸ்ஸலாமு அலைக்கும் வஅலைக்கும் ஸலாம் தமிழா கொச்சர கால்த கலிங் இந்திர தியனவத கலிங் எஹம இந்திர தியனவத ஓ கலிங் ஹிதியா லியான கேவன புலுவாங் அரபினா இஸ் சிங்கல சிங்கல சிங்கல லியான கேவன புலுவாங்க புலுவா புலுவாங்க அல்ஹம்துலில்லாஹ் இஸ்லாம் கேன பல்ல கேவல தியனவா ஓகே குர்ஆன் கேவுவா ஆ மாஷாஅல்லாஹ் தன் அட அப்பே வடசடஹன்ட சவன் துன்னத பலுவத சவன் துன்ன කලින් මේ වැඩසටහන ආරම්භල තියනවද නැහැ ආ හරි දැන් අද කියපු දේවල් ගැන සෑහීමකටපත් වෙනවද ඔව් ඉස්ලාම් අදහන්න කැමතිද ඔව් ආ කියන්නේ ඔයාගේම කැමැත්ත මුල හදවතින්ම කැමතියි නේ ඔව් කැමතියි අල්හම්දුලිල්ලාහ් අල්හම්දුලිල්ලාහ් දැන් ඔයාලා අනිකුත් සහෝදරයන්ට වගේ දැන් ෂේඛ් ඔයාට ශහාදා දියුරුම් ප්‍රකාශය කියලා දෙයි ඒ දියුරුම් ප්‍රකාශය අපි පවසනවත් එක්කම අපි ඉස්ලාම් තේරෙනද ඉන්ෂාඅල්ලාහ් ඊට පස්සේ අපිට තියෙන ඉස්ලාම් අදහන්න ඉතින් වැඩිදුර විස්තරවල් වැඩිදුර දේවල් සලාගෙන අනිකුත් දේවල් ගැන ඉන්ෂාඅල්ලාහ් අපිත් එක්ක සම්බන්ධ වෙලා ඉගෙන ගන්න පුළුවන් ඔව් දැන් අපිට දැන් කරන්නේ ඉන්ෂාඅල්ලාහ් ඔයාව අපි ඉස්ලාමට බඳ ගැනීම දැන් එතන මෙතන කියා දෙන දියුරුම් ප්‍රකාශයේ තේරුම නමදුම් නමස්කාර සියල්ල සුදුසු විශ්වයේ එකම දෙවියා අල්ලාහ් පමණයි කියලා මම සාක්ෂි දරනවා මොහම්මද් තුමා ඒ අල්ලාහ් දෙවියන් වහන්සේගේ දූතවරයා ගැත්තා කියලා මම පිළිගන්නවා අන්න ඒ වදන් ටික අපි කියන්නේ එකට ශහාදා කියලා ඒ දියුරුම් ප්‍රකාශය දැන් ෂේඛ් වචනෙන් වචන කියලා දෙයි ඔයා එයත් එක්ක ඒක නැවත උසුරන්න කියන්න ඒකම ඔයා සම්පූර්ණ ඉස්ලාම් වෙනවා අනිකුත් දේවල් අපි පස්සේ ඉන්ෂාල්ලා ඉගෙන ගමු. වැලිගම පුෂ්පා නේද ඔයා? ඕකේ. ආ හරි. දැන් කියන්න. ඔල්ලාසේ. ජය ජය ජය. මාෂාඅල්ලා මාෂාඅල්ලා තබක්. ඕකේ. සලාම් අලයිකුම්. වලයිකුම් සලාම්. අෂ්හදු අෂ්හදු අන් ලා ඉලාහා ලා ඉලාහා ඉල්ලල්ලාහ් ඉල්ලල්ලාහ් වඅෂ්හදු وأشهد أن محمدًا رسول الله رسول الله ما شاء الله تبارك الله ما شاء الله ما شاء الله الله يحرمك الأجر ويوفقك يا ربي ينزل على بيتك الضياء والنور ويجعله مبارك صحة زوجك ونيتك وذريتك ويوسع في أرزاقك الله الله لا تقتصر تصلي الله الله خلى أهل البيت يعلمونها شيخ وتواصل مع مكاتب الدعوة لعل الله سبحانه وتعالى أن يعني يجعلها في ميزان حسناتك. اللهم آمين. فنسأل الله سبحانه وتعالى أنا حقيقة أذكر يعني ملحوظة جميلة ذكرها لي الأخ محمد ناصر معد الجميل معك بطل خلنا نذكر معلومة عنك عاد بعض تكسر لك إياها في مقطع انتشر قبل أيام حقيقة وأذكر أنه كان لأحد الأخوة في إحدى الشركات كان أسلم رجل فلبيني عندهم فقاموا له وليمة قبل أيام أحد الأخوات الفاضلات وقبل فترة ليست بأيام أرسلت لي حقيقة صور لوليمة جميلة جدا كيكة كبيرة كتب عليها اسم هذه التي أسلمت فكان لها أثر يعني كبير جدا في مشاعرها وفرحت بالدين وهذه من أسباب يعني حقيقة قد يكون من أسباب ثباتهم على هذا الدين والتواصل معهم وأيضا محبتهم لهذا الدين أكثر عندما يلمس أن أخوانهم محبيه في دين الله تعالى يفرحون لإسلامه معنا حد الشيخ محمد ولا لا ألو السلام عليكم وعليكم السلام مساك الله بالخير الله يمسيك بالرضا والعافيه ويرحم والدي والديك على النار حياك وبقاك الله يجزيك وياك انا عندي شغاله سريلانكيه الله يكتب اجركم امين الكلام اللي تقولون الله يرضى اتكلم الشيخ وان شاء الله انا هتسلم لك الله يبارك فيك ويجزاك الجنه ويرحم والديك على النار عطني اياها شيخ الله الو الو السلام عليكم وعليكم السلام அலாம் சிங்கல சிங்கல හරි නම මොකක්ද? සීනල. නම කියන්න නම. සියාවති. සියාවති. ලංකාව කොහෙද? ලංකාව කොහෙද? හලෝ ටෙලිවිෂන් أمطار. أمطار. دقيقة شيخ. أمطار. الأخ الكريم كثيرة بس قصر التلفزيون الله يجزاك الجنة. قصر التلفزيون اسمعونا من التلفزيون. دعنا أقول لك كتير قال بينا واي مهاتة. أقول لك كتير قال ياك بينا واي. ما سنا أتاي. ما سنا أتاي. ما سنا أتاي. كالين عندنا تيانا وده. ما سنا أتاي ولا. أو كالين عندنا تيانا وده. කලින් ඉඳලා තියනවද මෙහෙ ඇවිල්ලා ඉන්නවද? ඔව්. ආ හරි හරි. ගේ හොඳයි ඉන්න ගේ හොඳයි. ඈ දැන් ඉන්න ගේ හොඳයිද? شو شو ما تسمع يمكن. أظن في مشكلة في الصوت هي ما تسمع يا اخوان. الو الو ආ හරි දැන් අපේ මේ වැඩසටහනට මුල ඉඳලා නැරඹුවද? ඔව් සරි සවන් දෙන්න. ආ කොහමද ඉස්ලාම් හොඳයිද? හරි හොඳයි අල්ලා දෙයි හරි හොඳයි. ආ කියන්නේ ඉස්ලාම් ගැන විශ්වාසයක් තියෙනවා? ඔව් තියෙනවා. පැහැදීමක් තියෙනවා? ඔව් තියෙනවා. අදහන්න කැමතිද? ඒක දැන් ඔයා කියන්න යත් එක්ක ඒකම ඔයා සම්පූර්ණ ඉස්ලාම් වෙනවා. ඉන්පස්සේ අපි ඔයත් එක්ක සම්බන්ධ වෙලා අපේ නොම්බර එතන දැන් ඔයගොල්ලෝ ඔය කෆීල්ඩ් එක කියලා අරගන්න. ඉන්ෂාඅල්ලා අනෙකුත් දේවල් ඉගෙන ගැනීමට අපි උගන්වීමට අපි ඉන්ෂාඅල්ලා උත්සාහ කරමු. ඔව් දැන් ඉස්ලාම් වෙන්න තියෙන දෙවියන් අල්ලාහ් තාලා හැර වෙන කිසිවෙක් නෑ කියලා මම සම්පූර්ණයෙන් පිළිගන්නවා. මොහම්මද් තුමායි අල්ලාහ් තාලාගේ දූතවරයා කියලා මම සාක්ෂි දරනවා කියන එක. ඒක දැන් වචනෙන් වචන කියලා දෙයි. ෂේඛ් තෙක් ඔයා උසරන්න. හරිද? අෂහදු ලා ඉල්ලා ඉල්ලාහ් ශලාත්. ආ ඔයාගේ නම මොකද්ද? ජාහිස්. මොනවද තුක ශහද ඛාන්? සීටි ශහන සීටි. ජාහිස්. ශහද بسرعه عشان اقدر الصلاه. اه سيتي. بسم الله. කියන්න. اوكي. السلام عليكم. عليكم السلام. اشهد أن أن أن أن لا إله لا إله إلا الله إلا الله وأشهد أن أن محمدا محمدا رسول الله الله. ما شاء الله شكرا لكم حقيقة أشكر مكتب الدعوة ورعاية الجالس في القريات على رعاية هذا البرنامج والذي حقيقة يقيمون وقف الآن يصرف رعاية على 30 باب من أبواب الخير منها إقامة الملتقيات الدعوية مشروع الحج والعمرة مشروع إفطار الصائم الجولات الدعوية الدورات التأهيلية الدعاة هذا على سبيل المثال أشكر الأخوة الأفاضل الدعاة أو الشيخ سفر الله من مكتب الدعوة ورعاية الجالس في شمال الرياض والشيخ أبو الحسن حاج محمد من مكتب الدعوة ورعاية الواضحة وكل الأخوة الأفاضل كانوا يقفون خلف هذا البرنامج هذا الكادر الفني الجميل حتى ألقاكم في الأسبوع القادم بنفس اللغتين كونوا معنا واحرصوا يا أخوانكم تدعون من تحت أيديكم ومن تعرفون الله الله أن يكون هذا في ميزان حسناتكم وتلقنا الله سبحانه وتعالى سبحانك الله وبحمدك أشهد أن لا إله إلا أنت أستغفرك وأتوب إليك والسلام عليكم ورحمة الله وبركاته جزاكم الله خير.